அந்த கஞ்சி கனயத்த வஞ்சி சுமக்கையிலே இந்த நெஞ்சன் தவிப்பது கொஞ்சமல்ல மயிலே. வெள்ளி மிஞ்சி அணிஞ்சவ கொஞ்சி நடக்கையிலே அந்த அண்ணன் அடைய நான் என்ன சொல்ல மயிலே. தொங்கும் மணிகட்டும் பேரா பொங்கும் மணிமுத்து ஆரா மச்சாம் மனசல்லி ஜோரா மின்னல் இடைவெட்டி போரா கஞ்சி கலையத்த வஞ்சி சுமக்கையிலே இந்த நெஞ்சம் தவிப்பது கொஞ்சமல்ல மயிலே. பொழுதெல்லாம் கைய கோத்து அன்பு கதை பேசு விஸ்தாரமா கதையெல்லாம் சொல்ல சொல்ல தக்கபடி கூலி திந்திடணும் அதை நானும் அள்ளி கொடுக்க நேரங்காலம் கூடி வந்திடணும். உலையும் வச்சி இலையும் வச்சி வாயத்தான் கட்டுரு போட்டு பருவ பசிய ஊட்டு இந்த கஞ்சி கலயத்த வஞ்சி சுமக்கையில் உந்தன் நெஞ்சம் தவிப்பத கண்டதிந்த மயிலே. இந்த நெஞ்சம் தவிப்பது கொஞ்சமல்ல மயிலே.